ಗುರುಭ್ಯಸ್ತ ನಮೋವಾದ ಮಹೀಮಹೆ ಮಣಿಮಹೇ ತತ್ರಾಧ್ಯ ದಂಪತಿ ಜಗತಾಂಪತಿ இந்த கஷேத்திரத்தில் கோவிந்தா கோவிந்தா சப்தம்தான் பெருசாக இருக்கும். என்ன அதனால அந்த சப்தம் தான் இங்க வந்து அபிபாவகம் சொல்லுவாங்க. அந்த சப்தம் தான் வந்து அபிபாவக சப்தம், அதுதான் பெரிய சப்தம். நம்மளுடைய சப்தம்லாம் சின்ன சப்தமாக தான் இருக்கணும் இருக்கும். திருமண நம்பிகளுடைய ஸ்ரீமத் ராமாயண உபதேசம் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சம்பிரதாயத்தில் இதை ஒரு பெரிய விசேஷமாக கொண்டாடுறோம். 18 தடவை உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்டு அனுபவித்ததாக சம்பிரதாயம் சொல்றது. அடியனுக்கு கொடுத்த விஷயம் என்னன்னா பரத்வம் சரணாகதி. பரத்வம் சரணாகதி ரெண்டு விஷயம். பரத்வம் என்பது பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கு, சிறியப்பதியான நாராயணனுக்கு பரத்வம் இருக்கு. சுவாமி தேசிகன் ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதா துல்லியதைக்கியம் திரையாணம் அந்நத்ரைஸ்வரியம் இத்தியாதி அணிகுண பணிதீஹி ஆத்ரியந்தே வசந்த த்ரையந்தைஹி ஏககண்டைஹி ததனு குணமனு வியாச முக்கியோக்திபிஷ்ட ஸ்ரீமான் நாராயணோன பதிஹி அகிலதனுஹு முக்திதா முக்தபோக்யான்னு சாதிச்சார். அதாவது நமக்கு ஸ்ரீயப்பதியான நாராயணன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். மோட்சத்தில் அவனுக்கு தான் நாம் கைங்கரியம் செய்யப்போகிறோம். அதாவது நமக்கு சேஷியானவன் அவன்தான். நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் உபாயமும் ஸ்ரீயப்பதியான நாராயணன்தான் என்று அறுதியிட்டு சாதித்தார் சுவாமி. இந்த விஷயத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தில் அங்கங்கு பல இடங்களில் வால்மீகி காண்பிச்சிருக்கார். பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கிறியா, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா சம்பு ஸ்ரீநேத்ர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இந்த மூணு தேவதாந்தரங்களை சொல்லியிருக்கேன். இந்த மூணு தேவதைகளை சொல்லும் பொழுது ராமவந்தியனை ராமனால யார் வந்து ஹிம்சிக்கப்பட போறாளோ வதம் செய்யப்பட போறாளோ அவளை இவாளால் காப்பாற்ற முடியாது, அப்படின்னு சாதிச்சிருக்கார். இங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, பிரம்மான்னு சொல்லலாம், ருத்ர சம்புன்னு சொல்லலாம், ருத்ரான் இருக்கணும், இந்திரன்னு சொல்லலாம். கூட வந்து அவளுக்கு விசேஷத்தை போட்டார். அவள்லாம் பண்ண பெரிய பெரிய காரியங்கள், எந்தெந்த பெரிய காரியங்களை நம்ம வந்து அவள்லாம் பண்ணதாக நினைச்சிருந்தோமோ அந்த காரியங்கள்லாம் இந்த ராமனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு இவருடைய பரத்துவத்தை காண்பிச்சார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமனிடத்தில் ஒரு சௌலபியம் இருந்தது. ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரசாத்தகம் அப்படின்னு அந்த சௌலபியம் இருந்தத. இந்த சௌலபியம் யார்கிட்ட இருக்கணும், யார் உயர்ந்தவாளோ அவங்கிட்ட இருக்கணும். இப்போ அடையக்கிட்ட சௌலபியம் இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எவன் பரனோ அவங்கிட்ட சௌலபியம் இருக்கணும். ராமன் ரொம்ப உயர்ந்தவன், அவனிடத்து சௌலபியம் இருக்கணும். அதுதான் ராமனுடைய பரத்துவத்துக்கு ஒரு ஏற்றம். அதுதான் ராமனை பரமாத்மான்னு நம்ம சொல்றோம். இது வால்மீகி பல இடங்களில் சொல்லிட்டார். ஆத்மானம் மானுஷம் மண்ணேன்னு சொல்லி அவங்க சௌலபியத்தை காண்பித்தது எங்களுக்கு ஏன் தெரியுமா, அப்படிப்பட்ட பரத்துவம் இருக்குன்னு சூச்சனம் பண்றதுக்காக. இப்படிப்பட்டவர் சக்கரவர்த்தி திருமகன் ராமன். இந்த அதே வந்து சங்கேபமாக முடிச்சுன்றாங்க. அப்படி நல்ல பெரிய உபன்யாசிகள், பெரிய பெரிய வித்வான்கள். அதனால அதை முடிச்சுன்ற சரணாகதியை பற்றி கொஞ்சம் சொல்றேன். சுவாமி தேசிகன் பரத்துவத்தை பெருமாளுக்கு சொல்லும் பொழுது, ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து இவனுக்கு பரத்துவத்தை சொல்லும் பொழுது சரணாகதியும் சொன்னார். சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசை யாச்சத்தை அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதம் ரதம் மனம் அப்படின்ற. அதாவது பெருமாள் ஒரு தீட்சை வச்சிருந்திருக்கார், ஒரு சங்கல்பம் வச்சிருந்திருக்கார். என்ன சங்கல்பம்? எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுப்பேன். மோட்சம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். வேதத்தில் அபயம் பிரதிஷ்டா விந்தத்தைன்னு சொல்றார். அபயம் மோட்சம். லோகத்தில் சாதாரணமாக இருக்கிறவளுக்கு மோட்சம் வேண்டாம், அவளுக்கு ஒரு சின்ன சின்ன அபயம் வேணும். அதையும் பெருமாள் கொடுக்கிறார். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சது அபயம் சர்வபூதே ஜாத. தவாஸ்மீதி ஜாசு, அதாவது ஒரு யாஜம் வேணும் இல்லையா. சரணாகதி என்றால், சரணாகதி என்பது, சரணாகதி என்பது ஒரு யாஜம். சரணாகதி என்பது ஒரு வியாஜம். வியாஜஸ்வீகத்தை எவ்வரோய மனசா தத்ரஸ்வயம் என்பன சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சமே சொல்றாங்க. அதனால பெருமாள் வந்து என்னை காப்பாத்துன்னு வெறும் செய்ய காமிச்சா போதும். இதை எதிர்வாரத்தில் கூட சொல்றேன். இந்த அவனத்தை சிரஸ்காலா இருந்தா போதுமா, கொஞ்சம் வணங்கினா போறோம். இந்த தேசியம் அவன் வந்து பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வணங்கினா போறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு சரணாகதியை ராமாயணத்தில் பல இடத்துல சொன்னார். இப்போ ஒரு சிறு ஒரே உதாரணம் மாத்திரம் விஜயாபிக்கிறேன். விபீஷண சரணாகதி, விபீஷண சரணாகதி வந்து இருக்கிற சரணாகதியிலேயே பூர்ணமாக சொல்லப்பட்ட சரணாகதி. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்தமாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இங்க சர்வலோக சரண்யாய சப்தமும் நிவேதயத்தன் சப்தமும் பூர்ணமான சரணாகதியை சொல்றதும் பெரியவாள் சொல்லுவார். விபீஷண சரணாகதி, நிறைய சரணாகதி இருக்கு. காக்காசுரன் பண்ண சரணாகதி, ஸ்ரீலோகம் சம்பரிக்கிறவங்க தமேவ சரணங்கத, அவன் பண்ண சரணாகதி. இன்னும் நிறைய பேர் சரணாகதி பண்ணிருக்கார். 20 சரணாகதி இருக்குன்னு சொல்றான். பிரசித்தமா இருக்கிற இன்னொரு சரணாகதி என தெரியுமா? திருஜட்டா பண்ண சரணாகதி பிராட்டி கிட்ட. அதுதான் பெரியவாள் சொல்லுவா, ராமருடைய கோஷ்டியை காட்டிலும் பிராட்டியோட கோஷ்டி வசந்து போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ராமருடைய கோஷ்டியில கேள்வி யாராவது கேட்டா என்னை காப்பாத்தணும்னு கேட்டா, பிராட்டியோட கோஷ்டியில வந்து என்னை காப்பாத்தணும்னு கேட்கலாம். என்ன பண்ணா, திருஜட்டா சொன்னா, திருஜட்டை என்பவள் எனக்கு இந்த மாதிரி சொத்தம் நடந்தது, நமக்கெல்லாம் கெட்ட காலம் வரப்போகுதுன்னு சொன்னான். உடனே திருஜட்டை சொன்னது சத்தியமா இருந்தால் நான் உங்களுக்கு சரணமாக ஆறேன்னு பிராட்டி சொன்னான். எது சத்தியம் அவையும் சரணம் ஈவகா அப்படின்னு, நான் உங்களுக்கு சரணமாக ஆறேன். அதனால பிராட்டியோட பிராட்டி கிட்ட செய்யப்பட்ட சரணாகதி இருக்க, அது ராமர்கிட்ட செய்யற சரணாகதியை காட்டணும் உயர்ந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சாரியாளுடைய அபிமான விசேஷம். ஏன்னா பிராட்டி கிட்ட ஒரு சரணாகதி, பெருமாள் கிட்ட ஒரு சரணாகதி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிற ஒரு சரணாகதி தான் பிராட்டி புருஷகாரம் பண்றார். பிராட்டி புருஷகாரம் பண்றார், பிராட்டியோடு சேர்ந்த பரமாத்மா பெருமாள் கிட்ட நம்ம சரணாகதி பண்றோம். பிராட்டிக்கு ஒரு அம்சம் ஏத்தமா இருக்கு, பெருமாள் கிட்ட இல்லாத ஒரு அம்சம் ஏத்தமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த சரணாகதியை பற்றி சொல்லும் பொழுது கஜம்பா சிம்மம்பா யாகிரம் பாய் யாகிரம் பாதி வராதனார் ஆகாரேதி சந்திராசம் பாகூர் ஆமஸ்ய சம்சித்தான். அதாவது இதுதான் மகாவிஸ்வாசம். ராமனுடைய கையில் இருக்கும்பொழுது பிராட்டிக்கு எந்த விதமான பயமே இல்லை, யாருக்கிட்டையும் பயம் இல்லை, சிங்கத்துக்கிட்டையும் பயம் இல்லை அப்படின்னா இதுதான் மகாவிஸ்வாசம். இந்த மகாவிஸ்வாசம் என்பது பிரபத்திக்கு ஒரு அங்கம், அதை காண்பிச்சார். அது மட்டும் இல்லை, இந்த சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுதெல்லாம் பல விஷயங்கள் சொல்றான். நம்ம சனிஷாபிஞானத்தில் பார்க்குறோம் இல்லையா, இவனுக்கு சுரூப நிஷ்டை, உபாய நிஷ்டை, புருஷார்த்த நிஷ்டை இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு இருக்குன்னு அது சுரூப நிஷ்டையிலேயே மூணு விதமாக சொல்கிறேன். கிருபை இருக்கணும், அனுசோசனம் இருக்கணும், இப்படிலாம் சொல்கிறேன். அங்கே சில ஸ்லோகங்கள்லாம், அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் அது இருக்கு. ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்கள்லாம் அனுப்புகிறேன். அங்கே கஜம்பா வீக்ஷ சிம்ஹம் பாங்கிற ஸ்லோகம் அங்கே தான் இருக்கு. அங்கே எடுத்திருக்க சுவாமி தேசிகன். அதே மாதிரி இந்த சரணாகதி பண்ணவன் இருக்கா, கிருதகிருத்தியா பிரதீட்சந்து மிருத்தியும் பிரேவிவாதிச்சின்னு, இதுக்கும் சீதையை பற்றி எடுக்கிறேன். சீதையை பற்றி, சீதையை எப்படி இருக்கான்னா எதை பற்றியும் கவலைப்படும், ராமன் காப்பாற்றுவான்ற எண்ணத்தில் இருக்கான்றதுக்கும் அந்த அந்த மாதிரி நம்ம பிரபத்தியை அனுஷ்டித்தவாய் இருக்கணும்னு சுவாமி சாதிக்கிறார். இது மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் எத்தனையோ விசேஷங்கள் அங்கங்கே சொல்லப்படுறது. திருஜடா சரணாகதி மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு சரணாகதியிலையும், ஒவ்வொரு சரணாகதி அபய பிரதான சாரத்தை மொத்தமே சேவிக்கணும். இப்போ அபய பிரதான தேசிய ஸ்ரீமத் ராமாயணம் என்பது சரணாகதி சாஸ்திரம். சரணாகதி சாஸ்திரத்தில் எத்தனையோ சரணாகதிகள்லாம் இருக்கு. அதில் திருஜடா சரணாகதியை அப்படியே சொன்ன விராட்டி கிட்ட நடந்த சரணாகதி இது. மற்ற சரணாகதி எல்லாமே பெருமாள் கிட்ட நடந்தது. அதனால இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பகவானுடைய பரத்துவத்தையும் சரணாகதியையும் விசேஷமாக உபாதனம் போன்ற சாஸ்திரமான அடியால் இதில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்கிற அடியருக்கு அவகாசம் கொடுத்ததுக்காக நம்ம முகுந்தாச்சார் சுவாமி, சோழப்பர சுவாமி அவருக்கு தன்னியவாதங்கள் அடியை தெரிவிச்சுக்கிறேன். கூட ரங்கநாதாச்சார் அவருக்கு அனுமான மாதிரி அவருக்கும் தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள்லாம் நல்ல நல்ல உபன்யாசங்கள்லாம் கேட்கலாம்னு சொல்லி கவிதா ரகேசன் மாறி கல்யாண கோஷாலே சிவசேன வெங்கடேஷாய வேதாந்த பிரதேசம் தெரிவிச்சுக்கிறேன்.